அடுத்ததாக க்ஷமா பிரார்த்தனை, கையில் புஷ்பமக்ஷதை எடுத்துக்கொள்ளவும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரி யத் பூஜிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்துதே த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகீ த்வமேவ த்வமேவ வித்யாத்ரவிடம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ ஆவாஹனம் ந ஜானாமி ந ஜானாமி விசர்ஜனம் பூஜாம் சைவ ந ஜானாமி க்ஷம்யதாம் தனதேஸ்வரி குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீ த்வம் க்ருஹாணாஸ்மத் க்ருதம் ஜபம் சித்திர் பவது மே தேவி த்வத் ப்ரஸாதாத்மயி ஸ்திரா யதக்ஷர பத ப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் ஸ்ரீதஹ நாராயணி நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷம்யதாம் ஸ்ரீதனேஸ்வரி அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ தனேஸ்வரி என்று பிரார்த்தித்து லக்ஷ்மி குபேரர்களிடத்தில் தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள் பாதிக்கும்படி வேண்டிக் கொண்டு புஷ்ப அக்ஷதைகளை சமர்ப்பிக்கவும். கையில் புஷ்ப அக்ஷதை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி அனயா பூஜையா ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேரதேவ பிரியேதாம் என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சமர்ப்பிக்கவும். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.